விடாதே விடாதே விரோடே பாயுன்னே தோளோடே தோளேரி நம்மள் ஓரோரோ நாடேரி கூடாரம் சேரும்னே தூரங்கள் தேடுன்னே நம்மள் போனே காலம் போனே சிறகாய் சேராம் என்னும் இதிலே போ